அட ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா. ஜிப முத்தம் எல்லாம் ஒரு குத்தாளம்மா, இவ மூடி வச்சா ஒரு மத்தாளம்மா. காதல் கல்யாணத்து அந்த சாமி செஞ்சானடா, சாமி எந்த சாமி அந்த சாமி கந்த சாமி. அட ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா. Time out, if you know what I mean. Yo, yo, yo, yo, yo. London, na na na na na. Fly what I see, yo. Mr. London, na na na na na na. Yo. Yo, yo, yo, yo, yo. Totti, totti, pesum pongodi. தூக்கம் கெட்டு போனே நானடி, உள்ளு உள்ளே ரத்தம் ஊறுதே, உன்னால் ஆசை இல்லை மீறுதே. தூண்டில் சிக்காத மீன் ஒண்ணு துள்ளி குதிப்பத பார்த்துக்கடா, ஆடும் ஆட்டத்தை கண்டதாலே ஆயுள் கைதியானே நடா. சிவ கட்டுடலே ஒரு கல்லூரி தான், அதில் கல்வி கற்க நான் வந்தேன் நடா. வாடி பொட்ட புள்ள யாரும் தொட்டதில்லை, ஓர பார்த்தையாலே என்ன ஓங்கி அறிஞ்சவளே. அட ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா. கண்ணன் ராசி நம்ம ஜாதகத்தில் இனி நல்ல ராசி. வாடி பொட்ட புள்ள என்ன யாரும் தொட்டதில்லை, ஓர பார்த்தையாலே என்ன ஓங்கி அறிஞ்சவளே. அட ஆள் தோட்ட பூபதி நானடா, அந்த அமர தோட்ட பூபதியும் நானடா. ஒரு பாட்டு நான் பாட போறேன் கேளுடா, அந்த பாட்டு சொல்லும் சங்கதிய கேளுடா. இவ முத்தம் எல்லாம் ஒரு குத்தாளம்மா, இவ மூடி வச்ச ஒரு மத்தாளம்மா. காதல் கல்யாணத்து அந்த சாமி செஞ்சானடா, சாமி எந்த சாமி அந்த சாமி கந்த சாமி. வாடி பொட்ட புள்ள என்ன யாரும் தொட்டதில்லை, ஓர பாதையாலே என்ன ஓங்கி அறிஞ்சவளே.